سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام يغتنم خمسا عن خمس قبل خمس شبابك عن حرب قبل حرمك صحتك قبل سقمك غناءك قبل فقرك فراغك قبل شغلك حياتك قبل موتك او كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாபெரும் அருளாக, மாபெரும் அருட்கொடையாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய ஆயுள் என்ற ஒன்றை வழங்கி இந்த ஆயுளிலே நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள், நல்ல அமல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கமாக தெளிவுபடுத்தி என்னென்ன நற்கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய என்னென்ன பலன்களை நீங்கள் அடைவீர்கள், என்னென்ன தீய காரியங்களை உங்களுடைய ஆயுளிலே நீங்கள் செய்தால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் அதற்கு என்னென்ன தண்டனைகளை பெறுவீர்கள் என்ற சுப செய்தியோடும் எச்சரிக்கையுடனும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்த ஏராளமான ஞாபத்துகள், ஏராளமான அருட்கொடைகளை மனிதன் மறந்திருப்பதை போன்று ஒரு முக்கியமான அருட்கொடைகளை மறந்திருப்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஞாமத்தானி கசீரும் இனநாசி மகமோனு அன்ஹுமா, இரண்டு ஞாமத்துகள் இருக்கின்றன, இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் அந்த இரண்டு அருட்கொடைகளையும் மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதங்கத்தோடு குறிப்பிடுகின்றார்கள். எத்தனையோ அருட்கொடைகளை நாம் மறந்திருக்கின்றோம், எத்தனையோ ஞாபகங்களை நாம் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி கவலை இல்லாமல் சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அருட்கொடைகளை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். ஞாமத்தானி கசீரும் மினன் நாசி மகபூனு அன்ஹுமா, இரண்டு ஞாபகங்கள், இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் அவற்றை மறந்து அது விஷயத்திலே கவனக்குறைவாக, அது விஷயத்திலே அசட்டையாக, அதை பற்றி அக்கறையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதங்கத்தோடு குறிப்பிட்டுவிட்டு சொன்னார்கள். அந்த இரண்டு நியாமத்தும் என்னவென்றால் அஸ்ஸிஹா வல் ஃபராகா, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஓய்வு நேரமும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய மிக பெரும் அருட்கொடைகளில் மிக பிரதானமான அருட்கொடை இவ்விரண்டும். ஆனால் எல்லா ஞாபகங்கள் விஷயத்திலும் எல்லா அருட்கொடைகளையும் நாம் வீணடிப்பதை போன்று, அவை பயனற்று ஆக்கியதை போன்று, அல்லாஹ்வுடைய இந்த இரண்டு ஞாபகங்களையும் நாம் வீணடித்து கொண்டும், பயனற்றதாக ஆக்கி கொண்டும், அதை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக, அதை பற்றி சிரத்தை இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த இரண்டு ஞாபகங்களையும் நாம் பயன்படுத்தாவிட்டால், இந்த இரண்டு அருட்கொடைகளையும் நாம் முறையாக பாவிக்காவிட்டால், இந்த இரண்டு அருட்கொடைகளையும் நாம் சரியான முறையில் அதை யூட்டிலைஸ் பண்ணவில்லை என்றால் என்ன நிகழும், என்ன ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றான். இந்த இரண்டு ஞாபகங்களை, சிஹத் என்று சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும், ஃபராகத் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தவருடைய இந்த ஓய்வு நேரத்தையும் நாம் மிஸ்யூஸ் பண்ணி விடுவோம் எனால், தவறாக அதை பயன்படுத்தி விடுவோம் எனால், அல்லது முறையாக நாம் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அவ்விரண்டும் மிகப்பெரும் குற்றமாக கருதப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கின்றான். அருமைக்குரியவர்களே, மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளுக்கு நடக்கக்கூடிய விசாரணையை பற்றி குறிப்பிடும் பொழுது, சொர்க்கவாசிகள் அவர்களுடைய நல்ல அமல்களுக்காக சொர்க்கத்திற்கு செல்வார்கள், நரகவாதிகள் அவர்களுடைய தீய காரியங்களுக்காக நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த தீய காரியங்கள் செய்த நரகவாதிகள் அப்படி என்ன தீமையினால் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள், என்ன தீமையினால் அவர் நரகவாதிகளா என்று தீர்மானிக்கப்பட்டார்கள், தீர்ப்பளிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாசிகள் நடக்கக்கூடிய உரையாடலை ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் போது சொல்கின்றான், ஃபி ஜன்னாத்தி யத்தசா அலோன், நல்லவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், அவர்கள் இந்த நரகவாதிகளை பற்றி விசாரிப்பார்கள், நரகவாதிகளை பார்த்து கேள்வி கேட்பார்கள், அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி, நரகவாதிகளை பற்றி, மா சலக்ககும் ஃபி சக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுங்கோல் நரகத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள், எதனால் இந்த நரகத்தில் வந்து விழுந்தீர்கள், இப்படி நரகத்தில் வந்து விழ வேண்டிய காரணம் என்ன, என்ன தவறு செய்தீர்கள் என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து ஒரு விதமான ஒரு வருத்தத்தோடும் ஆதங்கத்தோடும், நம்மளோட உலகத்திலே ஒன்றாக இருந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு நண்பர்களாக, உறவினர்களாக, அன்பர்களாக, சொந்தக்காரர்களாக, பத்தக்காரர்களாக இருந்தவர்கள், அல்லது நம்முடைய மரியாதைக்குரிய முதலாளியாக இருந்தவர், அல்லது நம்முடைய அன்புக்குரிய தொழிலாளியாக இருந்தவர், அல்லது நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாதாக, ஆலிமாக இருந்தவர், அல்லது நம்முடைய அன்புக்குரிய முசல்லியாக இருந்தவர், அல்லது நம்முடைய பாசத்திற்குரிய தாயாக இருந்தவர், பண்புக்குரிய தந்தையாக இருந்தவர், இப்படி எத்தனையோ விதமான உறவுகளிலே அன்போடு பண்போடு உலகத்தில் இருந்தவர்கள் இப்போது நமக்கு முன்னால் சக்கர் என்று சொல்லக்கூடிய கொடூரமான அரகத்தில் விழுந்து கிடக்கிறார்களே என்ற அந்த ஆதங்கத்தோடு அவர்களை பார்த்து கேட்பார்கள், மா சலக்ககும் ஃபி சக்கர், இந்த கொடுங்கோல் அரகத்திற்கு, இந்த சக்கர் என்ற மோசமான அரகத்திற்கு நீங்கள் வர காரணம் என்ன என்று கேட்ட பொழுது காலு அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கும் மினல் முசல்லீன், நான் உலகத்திலே தொழுகையாளிகளாக இல்லை, உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவோ ஓய்வு நேரங்கள் கிடைத்தன, எவ்வளவோ எங்களுக்கு சாதகமான நேரங்கள் கிடைத்தன, அந்த நேரத்தில் நாங்கள் முறையாக பயன்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழிக்கவில்லை, குறிப்பாக அடிப்படை கடமையான தொழுகையை கூட நாங்கள் நிறைவேற்றவில்லை, வலம் நக்கு நுத்துஐமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை, எங்களுக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தொழுவதற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை, ஏழை மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் உணவளிக்கக்கூடிய உன்னதமான பண்பாட்டை கூட நாங்கள் நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் எல்லோரும் ஓய்வு நேரத்தை எப்படி தேவையில்லாத வீணான விஷயங்களில் ஈடுபட்டு வந்தார்களோ, தேவையில்லாத அரட்டையில் ஈடுபடுத்தினார்களோ, தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்தினார்களோ, தேவையில்லாமல் வீண் விதண்டவாதங்களிலே பயன்படுத்தினார்களோ, அல்லது தேவையில்லாத ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலும், ஆபாசமான செய்திகளை பார்ப்பதிலும், ஆபாசமான விஷயங்களை, ஹராமான விஷயங்களை, இசையை கேட்பதிலும், பாட்டு கேட்பதிலும், சினிமா பார்ப்பதிலும், இது போன்ற ஹராமான விஷயங்களில் மற்றவர்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தினார்கள் ஓய்வு நேரத்தை, அப்படித்தான் நாங்களும் எங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தினோம். குன்னா நஹூது மால் ஹாயதீன், மற்றவர்கள்லாம் தங்களுடைய ஓய்வு நேரத்தை ஹராமான விஷயங்களிலே, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தியதை போன்று நாங்களும் ஹராமான தடை செய்யப்பட்ட விஷயங்களிலே பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் யாராவது வந்து எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால், இதெல்லாம் மிகப்பெரும் பாவம், இத்தகைய பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் அருட்கொடை, மிகப்பெரும் நியமத், அந்த நியமத்தை பாழாக்கி விடாதீர்கள், மிஸ்யூஸ் பண்ணி விடாதீர்கள், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள் என்று யாராவது எங்களிடத்திலே வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால், நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு நாள் வரும், இப்படியெல்லாம் ஒரு கியாமத் வரும், அங்கு இப்படியெல்லாம் எங்களை விசாரிப்பாய், இப்படியெல்லாம் தீர்ப்பளிப்பாய் என்பதையெல்லாம் நாங்கள் உலகத்திலே பொய்யாக்கி கொண்டிருந்தோம். இதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்கப்பா, இதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் நரகத்தில் போட்டு வறுப்பான், என்ன செடியில் போட்டு பொறிப்பான், இப்படிலாம் நம்மளை போட்டு பயமுறுத்துவாங்க, நாம் இதற்கெல்லாம் பயந்துடலாமா என்று இப்படி ஒரு விசாரணை நடக்கும், இப்படி ஒரு கியாமத்து நடக்கும், இப்படி ஒரு மறுமை நிகழும், அந்த மறுமையிலே இப்படி நீ தீர்ப்பளிப்பா, இப்படி நாங்கள் நரகவாதிகளாக்கப்படுவோம் என்ற விஷயங்களை எல்லாம் யாரப்பே நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். எதுவரை? ஹத்தா அத்தானல் யக்கீன், யக்கீனான மரணம் எங்களிடத்திலே வரும் வரை, யக்கீனான மரணம் எங்களிடத்தில் வரும் வரை, உறுதியான மரணம் எங்களிடத்தில் வரும் வரை, உண்மையான சத்தியமான மரணம் எங்களிடத்தில் வரும் வரை நாங்கள் இப்படித்தான் யாரப்பே நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இவர்கள் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தொழுவதில்லை, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில்லை, ஓய்வு நேரங்களில் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை கழிப்பதற்கு பதிலாக பயனுள்ள காரியங்களில் பயன்படுத்துவதற்கு பதிலாக ஓய்வு நேரங்களை வீண் விளையாட்டுகளிலும் தேவையில்லாத விதனாவாதங்களிலும் தேவையில்லாத அரட்டைகளிலும் அல்லது தேவையில்லாத ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதிலும் கண்ட கண்ட இடங்களுக்கு செல்வதிலும் கண்ட கண்ட காட்சிகளை பார்ப்பதிலும் கண்ட கண்ட விஷயங்களில் நேரங்களை செலவிடுவதிலும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுமையிலே வந்து தனக்கு யாராவது சிபாரிசு செய்திட மாட்டார்களா? நாம் ரசூலுல்லாஹ் உம்மத்தாயிற்றே பெருமானா சல்லல்லாஹு நமக்கு சிபாரிசு செய்து விட மாட்டார்களா? அல்லது வேறு யாராவது சிபாரிசு செய்து விட மாட்டார்களா? நம்முடைய நல்லோர்கள் எவ்வளவு பேர் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய மகன் சொர்க்கவாதியாக இருக்கின்றான், நம்முடைய பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்கின்றார், நம்முடைய தாயோ தந்தையோ சொர்க்கவாதியாக இருக்கின்றார், அல்லது நாம் இதுகாலமான உலகத்திலே நிறைய அவுளியாக்களிடத்தில் சென்றோம், நிறைய தர்காக்களுக்கு சென்றோம், நிறைய தர்காக்களை சென்று ஃபாத்தியாக்கள் ஓதினோம், அந்த தர்காக்களில் உள்ள அவுளியாக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் யாராவது நமக்கு சிபாரிசு செய்து விட மாட்டார்களா? நாம் இந்தந்த பரம்பரையில் வந்தவராயிற்று, நாம் இந்த அப்பாவுடைய பரம்பரையிலே, இந்த தங்களுடைய பரம்பரையிலே, இந்த அவுளியாக்களுடைய பரம்பரையிலே நாம் வந்தவராயிற்று, நாம் ஏதோ நம்முடைய கெட்ட செயல்களின் காரணமாக, நம்முடைய கெட்ட காரியங்களின் காரணமாக இப்படிப்பட்ட நரகத்தவாதிகளாக ஆகிவிட்டோம். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் அவுளியாக்களாக இருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய உறவினர்கள் சொர்க்கவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்களில் யாராவது நமக்கு சிபாரிசு செய்து ரெக்கமெண்ட் செய்து நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட மாட்டார்களா என்று ஏங்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அந்த இயக்கத்தையும் தவிடுபடியாக்கி சொல்கின்றான், ஃபமா தன்ஃபாஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், இப்படிப்பட்டவர்களுக்கு யாருடைய எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரும் அருட்கொடை. அதே போன்று உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரும் அருட்கொடை. இதைத்தான் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யகத்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், ஐந்து நியமத்துகளை கனிமத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனிமத் என்பது பெரும் செல்வம். கனிமத் என்பது நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் பெரும் செல்வம். அப்படிப்பட்ட செல்வமாக இந்த ஐந்து நியமத்துகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்னால், அந்த ஐந்து நியமத்துகளுக்கு இடையூறாக ஐந்து இடையூறுகள் வருவதற்கு முன்பாக, அந்த ஐந்து நியமத்துகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஐந்து இடையூறுகள் வருவதற்கு முன்பாக அந்த ஐந்து நியமத்துகளையும் கனிமத்தாக நினைத்து, பெரும் செல்வமாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த ஐந்து நியமத்துகள் என்னவென்றால், ஷபாபக்க கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தை கனிமத்தாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிகம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் குனிய முடியாது, நிமிர முடியாது, நடக்க முடியாது, மூட்டு வலி, முதுகு வலி, காது வலி, திருகு வலி, அனைத்து வலியும் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் இரண்டு ரக்கா தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், ஆனால் தொழுவதற்கு நசீபு இருக்காது. நல்ல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், ஆனால் செல்வதற்கு நசீபு இருக்காது. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், செல்வதற்கு நசீபு இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஹராம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முதுமை வருவதற்கு முன்பாக, முதுமை வருவதற்கு முன்பாக அமல் செய்ய முடியாத அளவுக்கு, நகர முடியாத அளவுக்கு, அசைய முடியாத அளவுக்கு, இபாதத்துகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு முதுமை வருவதற்கு முன்பாக எல்லா விதமான திடகாத்திரமான இருக்கக்கூடிய ஆரோக்கியமான அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில் கனிமத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஷைத்தானால் தீண்டப்படும் மிக பெரும் பருவம் என்னவென்றால் வாலிப பருவம்தான். ஷைத்தானோட ஊசலாட்டத்திற்கு ஆட்படுத்தப்படும் பருவம் வாலிப பருவம் தான். அந்த வாலிப பருவத்தையும் இளமை பருவத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கனிமத்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதிலே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஓய்வையும் பயன்படுத்துங்கள். அப்படி நீங்கள் பயன்படுத்த தவறிவிட்டால் அதற்கு பிறகு திடீரென்று கண் மூடி கண் திறந்ததை போன்றிருக்கும், உங்களுடைய வாலிபம் உங்களை விட்டு அகன்று உங்களை நோக்கி முதுமை வர ஆரம்பித்துவிடும். உங்களை நோக்கி உங்களுடைய இறுதி முடிவு வர ஆரம்பித்து விடும், உங்களுடைய இறுதி பருவம் வர ஆரம்பித்து விடும். அந்த நேரத்திலே உங்களுடைய அந்த முதுமை வர ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இபாத செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இபாத செய்ய முடியாது, நசீபு கெட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் வாலிப பருவத்தில் நல்ல இபாத செய்து, வாலிப பருவத்தில் நல்ல, அதாவது இங்கே நான் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், முதுமை பருவத்தில் இபாத செய்ய முடியாது என்பது யாருக்கு? வாலிப பருவத்திலே இபாத செய்தவருக்கும் முதுமை பருவத்தில் இபாத செய்ய முடியாது, வாலிப பருவத்தில் இபாத செய்யாதவருக்கும் முதுமை பருவத்தில் இபாத செய்ய முடியாது. என்ன வித்தியாசம்? இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒருவர் வாலிப பருவத்திலே திடகாத்திரமான வாலிபம் இருக்கும் பொழுது, திடகாத்திரமான வயது இருக்கும் பொழுது நல்ல முறையில் இபாதத் செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்துவிட்டு அவர் முதுமை அடைந்த பிறகு அந்த முதுமையின் காரணமாக அந்த இபாதத்தை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முதுமையில் இபாதத் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையும் சேர்த்து எழுதுகின்றான். ஏன் காரணம் என்ன? இவர் வாலிபத்திலே செய்ய வேண்டிய இபாதத்தை செய்தார், செய்யக்கூடிய பருவத்தில் அல்ல இபாதத் செய்தார், தொழ வேண்டிய பருவத்தில் தொழுதார், ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபட்டார், அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு உவப்பான காரியங்களை செய்தார். அப்படிப்பட்டவர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால், நான் வாலிப பருவத்திலே நல்ல இபாதம் செஞ்சேன், இப்போ என்னுடைய முதுமை என்னுடைய இபாதத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று வருத்தப்படுவார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முதுமையிலும் வாலிபத்தில் செய்ததை போன்று அமல் செய்த நன்மை அல்லாஹ் எழுதுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக முதல் நியாமத் என்று சொன்னார்கள், முதல் நியாமத் முதல் கனிமத் உங்களுடைய வாலிபம், அதை உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்பாக வயோதிகம் வருவதற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பெருமானா சல்லல்லா சொன்னார்கள், நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நல்ல திருஹாத்திரமாக இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இபாத செய்ய முடியும். ஆனால் நோய்வாய்ப்பட்டு விட்டால் சகோதரர்களே, படுத்த படுக்கையாகிவிட்டால் அவரால் இபாத செய்ய முடியாது. இபாத செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முடியாது, நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியாது. இதற்கும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது, யார் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதிலே முழுக்க முழுக்க சரியாக இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை சரியானவர் நிறைவேற்றிவிட்டு அவருடைய நோய் அவருடைய இபாதத்திற்கு இடையூறாக இருக்குமேயானால், அந்த நோயின் நேரத்திலும் அவர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன இபாதம் செய்தாரோ அதே இபாதத்தை செய்ததாக அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியமான நேரத்திலே ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகின்றார், ஆனால் அவருடைய நோய் அவருடைய தஹஜ்ஜுத்துக்கு இடையூறாக இருந்தால், ஆரோக்கியமான நேரத்திலே ஐந்து வேளையும் பள்ளிக்கு செல்வது ஜமாத்தோடு முதல் சஃபிலே தொழுதார், அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவரால் அந்த பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, ஜமாத்தோடு தொழ முடியவில்லை என்றால், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல திருஹாத்திரமான காரியங்களை செய்தார், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்தார், சமுதாயத்திற்கு ஹிதுமத் செய்தார், சமுதாயத்திற்கு நற்பணிகள் செய்தார், சோசியல் ஒர்க் செய்தார், ஆனால் வயோதிகம் அடைந்த பிறகு அவரால் செய்ய முடியவில்லை என்றால், அவர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன இபாதத்துகள் என்ன அமல்களை செய்தாரோ அத்தனை நன்மைகளையும் நோய்வாய்ப்பட்ட பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை எழுதுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மூன்றாவதாக சொன்னார்கள், நல்ல செல்வமாக இருக்கும் பொழுது, செல்வ நிலையில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, அள்ளி தெளிப்பதற்காக அல்ல, வீண் விரயத்திலே கல்யாணம் என்று வந்துவிட்டால் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவிட்டு தன்னுடைய டாம்பிகத்தை காட்டுவதற்காக அல்ல, தன்னுடைய வீட்டு விசேஷம் என்று வந்துவிட்டால் தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொட்டி, ஊரிலேயே என்னுடைய கல்யாணம் தான் பெரிய கல்யாணம், என்னுடைய கல்யாணத்து தான் நிறைய விஐபிகள் வந்தார்கள், என்னுடைய கல்யாணத்துக்கு தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டது என்று பெருமை அடிப்பதற்காக அல்ல, இப்பொழுது நீ செல்வந்தனாக இருப்பவன் நாளை ஏழையாக மாறிவிடலாம், இப்பொழுது ஏழையாக இருப்பவன் நாளை செல்வந்தனாக மாறிவிடலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு மனிதனுக்கு ஃபக்ர் வரலாம், ஏழ்மை வரலாம். அருமை சகோதரர்களே, நாம் நினைக்கலாம், நான் பிறந்ததுலேருந்தே பணக்காரன் தாங்க, பிறந்ததுலேருந்தே வசதியாக தாங்க இருக்கிறேன், ஆனால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நல்லா தான் வச்சிருக்கிறான், எந்த குறையும் இல்லை, யாரிடத்திலும் தேவையாகலே, நல்ல வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறேன், ஹலாலான சம்பாதிக்கிறேன், ஹலாலான ஜக்காத்து கொடுக்கின்றேன், அல்லாஹுக்கு பிடித்தமான சதக்காக்கள் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடிவிட்டால் எந்த மனிதனுடைய செல்வமும் பணம் இருக்கும், அவன் செல்வம் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், ஆனால் ஒரு மிடர் தண்ணி, ஒரு மடக்கு தண்ணீர் கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் நாடினால். சமீபத்திலே சுனாமி ஏற்பட்டது ஜப்பானிலே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுனாமிலே சகோதரர்களே, ஜப்பான் என்பது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி நிறைந்த நாடு, உலகத்திலே டெக்னாலஜியிலே தொழில்நுட்பத்திலே மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் எதை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார்கள் அவர்களுடைய டெக்னாலஜியை வைத்து. அப்படிப்பட்ட மக்கள் சுனாமியின் பொழுது அவர்களுடைய அணு உலை இடைந்தபொழுது, புக்குஷிமா என்று சொல்லக்கூடிய அணு உலை இடைந்த பொழுது அவர்கள் எந்த தண்ணீரையும் குடிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் நாட்டிற்குடைய எந்த மினரல் வாட்டரையோ, அல்ல எந்த கிணற்று தண்ணீரையோ, அல்ல எந்த வித ஆற்று தண்ணீரையோ, எந்த உயர்தரமான உன்னதமான தண்ணீரையும் குடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஏனென்றால் அணு உலை உடைந்து விட்டதால், அணு உலை சேர்ந்து விட்டதால் எந்த தண்ணீர் வேணாலும் அந்த அணுவினுடைய அந்த வைரஸ் பாய்ந்திருக்கலாம். ஆகவே உலக நாடுகளே, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் என்று உலக நாடுகளுக்கு கையேந்தி நின்றார்கள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள், எங்களுக்கு எல்லா விதமான வெல்த்தி இருக்கின்றது, எல்லா விதமான பவர் இருக்கிறது, எல்லா விதமான டெக்னாலஜி இருக்கிறது அவர்களிடத்தில். அந்த நேரத்தில் அவருடைய பணம் அழிந்து போகவில்லை, அவருடைய டெக்னாலஜி அழிந்து போய்விடவில்லை, அவருடைய வெல்த்தி அழிந்து போய்விடவில்லை, அவருடைய செல்வம் அழிந்து போய்விடவில்லை, எல்லாம் இருந்தும் ஒரு மிடக்கு தண்ணீர் குடிப்பதற்கு உலக நாடுகளுடைய கையை ஏந்தி நின்றார்கள் அவர்கள். அல்லாஹ் கண்ணுக்கு எதிரே காட்டுகின்றான். சமீபத்தில் அமெரிக்காவில் ஏற்பட்ட சாண்டி புயல், சாண்டி அமெரிக்க மக்களை ஆண்டியாக மாற்றிவிட்டது, அத்தனை பேரும் தெருவில் வந்து விட்டார்கள், லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். சென்னையிலும் அது போன்ற ஒரு புயல் ஏற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கிருபையினால் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து விட்டான். அன்ற சாண்டியின் மூலமாக ரப்பல் ஆலமீன் அமெரிக்கர்களை ஆண்டியாக்கிய ரப்பல் ஆலமீன் அதே சக்தியையும் அதே ஆற்றலையும் இங்கு சென்னையில் நிகழ்ந்த நிலம் புயலுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தால் சென்னை மக்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வால் முடியாதா? அல்லாஹ்வால் முடியாத காரியமா அது? சாண்டி புயலையும் அல்லாஹ் தான் அனுப்பினான், இங்கே நீலம் புயலையும் அல்லாஹ் தான் அனுப்பினான். அந்த புயலுக்கு ஏற்படுத்திய பாதிப்பை ஏன் ரப்பல்லால் இந்த புயலுக்கு ஏற்படுத்தவில்லை? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான், பாதுகாத்து விட்டான். அந்த மக்களை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான், அழித்து விட்டான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு சொல்றார்கள், நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், உங்களுடைய செல்வம் இருக்கும், உங்களுடைய வெல்தி இருக்கும், உங்களுடைய எல்லா விதமான வளமைகளையும் இருக்கும், ஆனாலும் நீங்கள் அடுத்த வருடத்தில் கையேந்தக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு முன்பாக உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்பாக, இயலாமை வருவதற்கு முன்பாக, உங்களுடைய ஏழ்மை வருவதற்கு முன்பாக உங்களுடைய செல்வத்தையும் செல்வ நிலையையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவதா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கேதான் முக்கியமான விஷயம். முதல்ல சிஹத்தை பற்றி சொன்னார்கள், நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்துவிடுங்கள். எந்த நேரத்தில் எப்பொழுது திடீரென்று நோய் வரும் என்று சொல்ல முடியாது. பரம்பரை நோயாளிக்கு தான் நோய் வரும் என்று இல்லை. நல்லா நடந்து போய்கிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒரு கால் வரைக்கும் கீழே விழுந்திருப்பாரு, அங்கே கால் முடமாய் போயிடும், படுத்த படுக்கையே கிடப்பாரு, நடக்க முடியாத அளவுக்கு. ரப்பனால் நினைத்தா என்ன வேண்டும் ஆக்கலாம். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உங்களுக்கு பிஸி ஆவதற்கு முன்பாக, நான் ரொம்ப பிஸிங்க, நேரமே இல்லைங்க, என்ன பண்றது, காலையில் மனைவிட்டு உட்காந்து பேச டைம் இல்லை, பிள்ளைகள்ட்ட உட்காந்து பேச டைம் இல்லை, பேப்பரை எங்க படிக்கிறேன் தெரியுமா, அன்றாட நியூஸ் பேப்பரை எங்க படிக்கிறேன் தெரியுமா, டாய்லெட்ட போகும்போது பேப்பரை சேர்த்து படிச்சுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாம் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பிஸி என்பது ஒரு பெரிய பெருமை சார்ந்த விஷயம் அல்ல. ஒருத்தரை எப்போ பார்த்தாலும் பிஸி, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்றால் இவன் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவன் என்று பொருள். ஒருவனுக்கு ஓய்வே இல்லை, நேரமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கிற, காலையில முழிச்சதுல நைட் படுக்கிற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் பிஸி, எனக்கு ஓய்வே இல்லை என்று ஒருவன் அலட்டிக் கொள்வானேனால் அது அவனுடைய பெருமைக்கு சான்று அல்ல, அவனுடைய அல்லாஹ்வுடைய லானத்திற்கு சான்று. அது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதவன் என்று பொருள். அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு தூரமானவன் என்று பொருள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய லானத் வருவதற்கு முன்பாக நான் ரொம்ப பிஸிங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் அசைவே எனக்கு நேரம் இல்லைங்க என்று ஒரு பிஸி நிலைமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மிகப்பெரிய இமாம், சஹீஹ் புகாரி கிதாபை தொகுத்தவர்கள், அவர்கள் ஒரு முறை ஒரு கவிதையிலே சொல்கின்றார்கள், ஒரு அற்புதமான வார்த்தை, ரீஹத்தமின் ஃபில் பராகை ஃபதல் ருகூஇன், உனக்கு ஒரு ரக்காத் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கூட, ஓய்வு கிடைத்தால் கூட, சும்மா உட்காந்துருக்கிற வீட்டில் ஒரு ரக்காத் தொழுவதற்கு தான், ஒரு ரக்காத் தொழுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 3 நிமிஷம் ஆகும் இல்லை 2 நிமிஷம் ஆகும், ரொம்ப நீண்ட ரக்காத்தாக தொழுதா 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஒரு ரக்காத் 5 நிமிடம் அல்லது 3 நிமிடம் உனக்கு ஓய்வு கிடைத்தால் கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த ஒரு ரக்காத்தை தொழுது கொள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யகத்தனிம் ஃபில் ஃபராகை ஃபதல் ருகூஇன், ஒரு ரக்காத் தொழுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதையும் பயன்படுத்தி அந்த ஒரு ரக்காத்தை தொழுது கொள். ஏன் தெரியுமா? ஃஅஸா அய்யகுன மௌத்துக்கு பகத்தத்தன், அந்த ஒரு ரக்காத் தான் உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி ரக்காத்தாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நீ தொழுகிறாயே, ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்குது, ஒரு 3 நிமிஷம் டைம் இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு ரக்கா தொழுதுக்கலாம் என்று நீ இந்த ஒரு ரக்கா தொழுவாயினால் இந்த ஒரு ரக்காத்தே உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி ரக்காத்தாக இருக்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஓய்வு கொடுத்திருக்கின்றான், சிஹத்தை கொடுத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த ஓய்வையும் இந்த சிஹத்தையும் இந்த ஆரோக்கியத்தையும் நாம் முயறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய குற்றவாளியாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஐந்தாவதா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு மொத்தத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலில் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் வயோதிகம் வருவதற்கு முன்பாக, உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் நோய் வருவதற்கு முன்பாக, உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள் வறுமை வருவதற்கு முன்பாக, உன்னுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள் உனக்கு வேலை பலு வருவதற்கு முன்பாக, ஒட்டு மொத்தத்திலே ஹயா அத்தக்க கபல மௌத்தி, உன்னுடைய மௌத்து வருவதற்கு முன்பாக உன்னுடைய இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். எதற்கு பயன்படுத்த சொன்னார்கள், எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக படைக்கப்பட்டுள்ள நாம், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ள நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஒன்றே நம்முடைய அது துன்யாவுக்கு பயன்படக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய ஆகரத்துக்கு பயன்படக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் தேவைப்படாத வீணான விஷயங்களிலே, வீண் விளையாட்டுகளிலே நம்முடைய நேரங்களை செலவழிப்போமினால் இது அல்லாஹ்வுடைய லானத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியமாகிவிடும். இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி மரைல் இஸ்லாம் தருக்கும் ஆலா யானிஹி, ஒரு மனிதனுடைய ஒரு மூமினுடைய அழகான குணங்களில் ஒன்றென்றால், ஒரு மூமினுடைய அழகான அடிப்படையான அடையாளம் என்னவென்றால், தருக்கு மாலா யானி, அவனுக்கு பயன் தராத விஷயங்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும். பயன் தருவது என்பது ஒன்றே, அவன் செய்யக்கூடிய காரியம், அவன் ஆற்றக்கூடிய ஆற்றல், அவனுடைய சக்தி அவனுடைய துன்யாவுக்கு பயன்பட வேண்டும். உலகத்தை சம்பாதிப்பதற்காகவோ, செல்வத்தை சேர்ந்ததற்காகவோ, மனைவி மக்களுக்காகவோ, குடும்பத்திற்காகவோ, அல்லது ஏதோ ஒரு உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயனளிக்க வேண்டும், அல்லது அவனுடைய ஆகரத்துக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டும். ஆகரத்துக்கும் பயனளிக்காத, துன்யாவுக்கும் பயனளிக்காத வீணான விஷயங்களில் மனிதன் செலவழிப்பானால், உதாரணமாக நான் ஓய்வு கிடைத்து விட்டால், அல்லது ஓய்வு கிடைத்து விட்டால் என்று சொல்வதை விட, இன்று பல பேர் என்னவென்றால் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்துவிட்டதா என்னவோ ஒரு மிகப்பெரிய போர் நடப்பதை போன்று, அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து அந்த கிரிக்கெட்டை பார்ப்பதென்ன, ரசிப்பதென்ன, கைத்தட்டுவதென்ன, இது மட்டுமல்ல அந்த பாகிஸ்தான் ஒழுங்கு ஆடிட்டாண்டா ஓன்னு கத்துறது, அக்கம் பக்கத்தில் இந்துக்கள் அந்த துலுக்க பசங்க பார்த்தீங்களா, துலுக்கணத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க என்று நம்மளை வசைமாறி பொழிவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வீணான விஷயங்களே, அதனால் நம்முடைய துனியாவுக்கும் பலன் இல்லை, ஆகரத்துக்கும் பலன் இல்லை, ஆகரத்துக்கும் பலன் இல்லை, துனியாவுக்கும் பலன் இல்லை. இது போன்ற விஷயங்களில் நம்ம நேரங்களை வீணடிக்கின்றோம். கிரிக்கெட் பார்ப்பதிலே, சினிமாக்கள் பார்ப்பதிலே, நாம் சினிமா பார்ப்பதென்றால் நம்ம தியேட்டருக்கு போய் லைனில் நின்று டிக்கெட் எடுத்து அங்கே அடிபட்டு உதப்பட்டு அப்படி பார்ப்பது மட்டுமல்ல சினிமா, இன்று ஒவ்வொரு வீடுகளுமே சினிமா தியேட்டராக மாற்றப்பட்டு விட்டன, ஒவ்வொரு வீடுகளுமே திரையரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டன. ஆபாசமான அசிங்கமான சினிமாக்கள் குடும்பத்தில் உள்ள கிழவர்களிலிருந்து பச்சை குழந்தை வரை ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அசிங்கமான கலாச்சாரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நுழைக்கப்பட்டு விட்டது. அதிலே நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் மீறி சினிமா பாட்டுகள் பார்ப்பது, ஆபாசங்கள் பார்ப்பது, நியூஸ் என்ற பெயரில், செய்திகள் என்ற பெயரிலே உலகத்திற்கு பயனில்லாத, ஆகரத்துக்கு பயனில்லாத விஷயங்களை பார்ப்பது, அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்போம் எனால், இது நான் சொல்வது வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், குறிப்பாக இன்னும் சில ஆண்கள், இப்பொழுது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் அவர்களுடைய நேரங்கள் பெரும்பாலும் எதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறேன்றால், அவர்களுடைய இன்டர்நெட்டுகளிலே. ஹராமான இன்டர்நெட்டை விட்டுவிடுவோம், ஹலால் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட்டுகளிலேயே தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத இன்டர்நெட்டில் உட்காந்து, அங்கே உட்காந்து மெயில் மூலமாக ஊர் பலாயை கலவுறது, யாரை பற்றியாவது அவதூறு பேசுவது, யாரை பற்றியாவது இட்டு கட்டுவது, யாரை பற்றியாவது செய்திகளை பரப்புறது, யார் எவருன்னே தெரியாது, எதையாவது நீ வேணா கற்பனை பண்ணிக்கிட்டு அவதூறு கையில் விரல் இருக்குது என்பதற்காக, முன்னாடி கீபோர்டு இருக்குது என்பதற்காக எதையாவது தட்டி யாருக்காவது மெயில் அனுப்பி கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட தேவையில்லாத ஹராமான விஷயங்கள் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஓய்வாக இருந்தாண்டா, ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா இருக்கிறதுல உடனே பாக்கெட்ல போன் எடுத்து கொடைய ஆரம்பிச்சிடறான். பார்க்கிறோமா இல்லையா, பார்க்கிறோமா இல்லையா, ஃபோன் எடுத்து குடைய ஆரம்பிச்சிடறான். என்ன தான் அதில் வந்து குடைவான தெரியல. ஃபோன் என்பது, செல்போன் என்பது சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்து, அதில் மாற்றுக்கருத்து அல்ல, தகவல் தொடர்பு சாதனம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருக்குடை இல்லை, ஆனால் அந்த நியமத்தை நாம் நிக்கமத்தாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய சாபமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இந்த செல்போன்களை வைத்து ரெண்டு நிமிஷம் இருக்கிறதா போதும், உடனே அந்த செல்போனை வச்சு பேச ஆரம்பிச்சிடறோம், செல்போனை வச்சு அங்கே குடைய ஆரம்பிச்சிடறோம், ஏதாவது மெயில் அனுப்புகிறோம், எதையாவது பார்க்குறோம், ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் தஸ்பி மணி இருந்த கைகள் எல்லாம் தஸ்பி பிதாத்து, மணி பிதாத்து, அது கூடாது இது கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த விளைவு, அது ஓரங்கட்டப்பட்டு இன்று தஸ்பி மணி இருந்த கைகள் எல்லாம் செல்போன்கள் வர ஆரம்பித்து விட்டன. எல்லார் கைகளிலும் செல்போன், ஆண்கள் கையிலே, பெண்கள் கையிலே, குழந்தைகள் கையிலே, முதியவர்கள் கையிலே, எல்லார் கையிலும் செல்போன். ஏர்போர்ட்டில் பார்க்குறோம், ஃப்ளைட்டில் பார்க்குறோம், ஒரு பத்து நிமிஷம் சும்மா இருக்க வெயிட்டிங் நேரமாக இருந்தால், வெயிட்டிங் லான்ச்சில் இருந்தால் எல்லார் கையிலும் செல்போன் வச்சு குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நேரத்தை வீணாக்கியதாக ஆகாதா, அல்லாஹ்வுடைய நியமத்தை பாழடித்ததாக ஆகாதா? ஏன் அந்த செல்போனை வைத்து குடைவதற்கு பதிலாக ஒரு பத்து சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் நாம் பாழாகி விடுவோமா, பத்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நாசமாகி விடுவோமா, பத்து சுபஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை பெற்று விடுவோமா, நவுது பில்லா? இந்த நிலை மாற வேண்டும் சகோதரர்களே. இன்றைய கலாச்சாரம் என்பது, இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களிலும், வீடுகளிலிருந்து கடைகள் வரை, தெருவீதிகள் வரை, உங்களுடைய பொது இடங்கள் வரை, அத்தனை இடங்களிலும் உங்களுடைய இபாதத்தை மறக்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான சூழ்நிலைகள் தான் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலைகளை எதிர்த்து நாம் நீச்சல் அடித்து அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமான சூழ்நிலையாக, அல்லாஹ்வுக்கு ஏற்ற சூழ்நிலையாக, அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு உகந்த சூழ்நிலையாக நாம் மாற்றுவோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஞானத்தான இந்த ஓய்வு, ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்ற இந்த இரண்டு நியமத்துகளையும் முறையாக பயன்படுத்துவோமேனால் மறுமையில் அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை பெறலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக, புரிந்து அதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.